ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவி கார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரயுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹன் பக்தாங்கிரேனு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்வஜினிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமீதமிதம் பூயயே வாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அங்கு நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு போன பாசுரத்துல நீ கொஞ்சம் தயவு செஞ்சு கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா, உன்னுடைய அகக்கண் புறக்கண் எல்லாத்தாலையும் எங்களை பார்க்க மாட்டியான்னு போன பாசுரத்துல கோதை நாச்சியார் விண்ணப்பிச்சதுனால இந்த பாசுரத்துல பெருமாள் எழுந்து வர தயாராகிறார். எங்களை கண்ணை திறந்து பாருன்னு சொன்னியே, சரி இதோ நான் எழுந்து வரேன் அப்படின்னு சொல்லும் போது இப்பவும் ஒரு கோரிக்கை வைக்கிறா ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய 500,000 தோழிகளோட சேர்ந்து. நீ எழுந்து வரணும், ஆனா நீ எப்படி எழுந்து வரணும் தெரியுமா அப்படின்னு இந்த பாசுரத்தை சமர்ப்பிக்கிற. மாறி மலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னா. முதல் பாசுரத்துல யசோதையோட இளஞ்சிங்கமா இருந்தவர் இப்போ 22 பாசுரம் முடிஞ்சு 23வது பாசுரத்துல சீரிய சிங்கமா வளர்ந்துட்டா இருப்போம். அதனால இந்த சீரிய சிங்கத்துக்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு குகையில வாழக்கூடிய ஒரு சிங்கமானது அந்த மாதிரி அந்த மழைக்காலம் முடிஞ்சு வெளியில வரும்போது எப்படி ஒரு கம்பீரத்தோட வருமோ அத மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்ற பாசுரமா இதை கொடுத்துருக்க. முழஞ்சு அப்படின்னா ஒரு சிம்மமானது வாழற குகைக்கு தான் முழஞ்சுன்னு பேரும் தமிழ்ல. மீதி எல்லாத்தையும் வெறும் குகைன்னு தான் சொல்லுவானா, ஒரு சிங்கம் வாழற குகைக்கு தான் முழஞ்சுன்னு பேர்ன்றதுனால மாறி மலை முழஞ்சில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த பாசுரம் பொதுவாகவே பெரியவாளோட திருவுள்ளம் எப்படி வியாக்கியார்த்தாக்கள் பெரியவா எல்லாரோட திருவுள்ளம் எப்படின்னா, இது நிருசிம்மனை சொல்ற பாசுரமா தான் இதை எல்லாருமே அன்வைப்பான். ஏன்னா இது நேரடியா சிங்கத்தோட தன்மையை சொல்றது. அது போல நம் பெருமாள் நம் நிருசிம்மன் எப்படி ஒரு குழந்தைக்கு இத்துணூண்டு குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்ன உடனே சர்வ வியாபியா தான் இருக்கோன்றது வெறும் வார்த்தை இல்லை அப்படின்னு காமிச்சு அத்தனை பொருள்லையும் எந்த இடத்துல அந்த குழந்தை கை காமிக்கும்னு தெரியாததுனால அத்தனை இடத்துலயும் நின்றுந்தாரே அந்த அனுகிரகசீலரான நிருசிம்மனை பத்தின பாசுரம் இது. இந்த பாசுரத்தோட அந்த போக்கே நம்ம பார்த்தோம்னா தெரியும், அகோபிலம்ன்ற ஒரு மலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாலோலன்ற சிங்கமானது நம்மள எல்லாரையும் காப்பாத்தணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த மலைய விட்டு குகைய விட்டு இங்க ஸ்ரீமடத்துல நம்மளுடைய அகோபில மடத்துல சீரிய சிங்காசனத்துல இருந்துண்டு நாம இன்னைக்கும் கேக்கிற அத்தனையும் கொடுக்கக்கூடிய தெய்வமா நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அத்தனையும் கொடுக்கக்கூடிய தெய்வமா நிருசிம்மனா அந்த இடத்துல எழுதி இருக்கார் அப்படின்னா இந்த பாசுரம் நேரம் அந்த மாலோல சொல்றதுன்றதுல சந்தேகமே கிடையாது. ஆக இது பெரியவாளோட எப்பவுமே இந்த பாசுரத்துக்கான விளக்கம்ன்றது நிருசிம்மனை ஒட்டியே இருக்கும். நம்மோருக்கும் அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. ஆனா கொடுத்திருக்கிற நேரத்துல கொஞ்சம் வேற சிம்மங்கள் ராகவ சிம்மம் கிருஷ்ணன் பத்தின விஷயங்களையும் கொஞ்சம் இதுல நம்ம பார்க்கலாங்கிறதுனால நிருசிம்மனை முதல்ல சேவிச்சுட்டு இப்ப நம்ம பாசுரத்துக்குள்ள போறோம். மாரி மல முழஞ்சில். ஆக இந்த மாரி மாஸ் அந்த மழைக்காலம் அது அதுல ஒரு பெண் சிங்கத்தோட மண்டி கிடக்கக்கூடிய ஒரு சிங்கமானது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு ராமாயணத்துல வால்மீகி அழகா கொடுத்திருப்பார். இந்த ராகவ சிம்மம் நம் சுவாமி சொல்லுவார் சுவாமின் ராகவ சிம்மா அப்படின்னு. அந்த ராகவ சிம்மமானது இந்த மாரி காலத்துல ஒரு பெண் சிங்கத்தோட துணை இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றத நமக்கு உணர்த்திருப்ப. ஏன்னா அந்த கிஷ்கிந்தைய ஜெயிச்சு சுக்ரீவன் கிட்ட கொடுத்த உடனே அவருக்கு அவ்வளோ துக்கம் இருக்கு, இன்னும் கூட சீத்தையை பிரிஞ்சிருக்கோன்றது, சீத்தையை உடனே தேடணுங்கிறது, நிறைய வேலைகள் இருந்தா கூட அவரோட மனசு அதுதான் பெருமாள். அவரோட மனசு பாருங்கோ சுக்ரீவனை கூப்பிட்டு சொல்றார், இது மாரி காலம், நீ வந்து உன்னுடைய அந்த மனைவிகளான தாரை ருமை இவாளோட நீ வாழணும், அதனால நீ போய் வாழ் இப்போ இந்த 4 மாசம் நீ அவளோட சேர்ந்து இரு, அதுக்கப்புறமா இந்த மாரி காலம் முடிஞ்சு வா, நம்ம சீத்தைய தேட போகலாம்னு சொல்ற மனசு பெருமாளை தவிர யாருக்குமே வராது. நீ கேட்ட மாதிரி உனக்கு நான் கிஷ்கிந்தையை வாங்கி குடிச்சேன், இந்த க்ஷணம் கிளம்பு நம்ம தேட போலான்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த மாரி அந்த மழைக்காலமானது எப்பவுமே தன்னுடைய பத்னிகளோட சேர்ந்து இருக்கணும்னு எல்லா உயிரினங்களும் நினைக்கக்கூடிய நேரம்ன்றதுனால தான் தன்னோட பத்னிய பிரிஞ்சு இருந்தாலும் நீ உன்னுடைய பத்னிகளான தாரை ருமையோட போய் இருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டோ இந்த ராகவ சிம்மமானது அந்த குகையில லக்ஷ்மணனோட தனிச்சு வாடுறது. அவர் எவ்வளோ அந்த காலத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது வால்மீகி அழகா நமக்கு ஒரு ஒரு சர்க்கத்திலையும் கொடுத்துருப்பாரு. நமக்கு அதை படிக்கும் போதே அவ்வளவு வேதனையா இருக்கும், ஐயோ பெருமாள் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பிராட்டி இல்லாம. ஆனா பொதுவில் ஒரு வனம் இல்லாத இடத்துல எப்படி சிங்கம் வாசம் பண்ணாதோ அந்த மாதிரி பெருமாளுக்கு பிடிச்சவா இல்லாத இடத்துல பெருமாளும் வாசம் பண்ண மாட்டார். இங்க கூட லக்ஷ்மணன் இருக்கவே லக்ஷ்மணனாவது கூட இருக்காரு, பிராட்டி தான் கூட இல்லைனாலும் லக்ஷ்மணனாவது தனக்கு பிரியமான லக்ஷ்மணன் கூட இருக்கவே பெருமாளானவர் அந்த குகையில லக்ஷ்மணனோட இருந்தார். இல்லைன்னா பெருமாள் பொதுவில் தன்னை சேர்ந்தவா இல்லாத இடத்துல இருக்கவே மாட்டாரோ. அந்த மாதிரி மாரி மல முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் அந்த பெண் சிங்கத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆண் சிங்கமானது சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அந்த பீரியட்ல அந்த சிங்கம் மாரிகாலம் முடியற சமயத்துல ஏதாவது ஒரு சப்தம் கேட்டாலே அதை என்ன நினைச்சுக்குமா, தன்னை சேர்ந்த விலங்குகளுக்கு என்ன ஆபத்தோ, வேற ஏதாவது மிருகம் வந்து காட்ட அபகரிச்சிருத்தோ, அதாவது அதோட கண்ட்ரோல்ல எடுத்துன்றிருத்தோ அப்படின்றதுனால அது டக்குன்னு அதோட அந்த சப்தமானது கேட்ட உடனே அறிவுற்று கண்ணை விழிச்சு அது பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா அது தீ விழித்து இருக்குமா. ஏன் அப்படின்னா அது எழுந்துக்கும் போதே நம்மள சேர்ந்த வாழ்க்கை ஏதோ பிரச்சனை போல இருக்கே அப்படின்னு அந்த சீரிய சிங்கமானது அறிவுற்று தீ விழித்து அப்படின்னா. இப்ப ஆண்டாள் நாச்சியார் எதுக்கு இதை சொல்றா அப்படின்னா, நாங்க இத்தனை அபலை பெண்கள் குரல் கொடுக்கறோம், ஆனா நீ குரலே கொடுக்காம இத்தனை நேரம் உள்ளேயே இருந்தியே, சாதாரண சிங்கம் கூட அறிவுற்று தீ விழித்து வருமே, ஆனா நீ எங்களை பார்த்துட்டு கூட எங்களோட குரல் கேட்டுட்டு கூட அபயம்னு நாங்க குரல் கொடுக்கறோம், அப்ப கூட நீ எழுந்து வரலையே, இப்பவாவது நீ அறிவுற்று தீ விழித்து எழுந்து வா அப்படின்னு சொல்றதுக்காக சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க இப்பாடும் பேர்ந்துதறி அப்படின்னா, அதாவது தன்னோட அந்த உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களையும் ஒரு தடவை வேரி மயிர் பொங்க, அந்த ஒரு மயிர்கூச்செறியறதுன்னு இல்ல அந்த மாதிரி ஒரு தடவை உடலை ஃபுல்லா அசைக்குமாது, ஒரு உதறு உதறி அந்த மாதிரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கர்ஜனை, அந்த சிம்மத்தோட கர்ஜனைன்றது எப்படி இருக்கும்னா அது தன்னை சேர்ந்தவா எல்லாருக்கும் அபயம்னு சொல்ற குரல் மாதிரி இருக்குமா, நான் வந்துட்டேன் உங்களை காப்பாத்துறதுக்குன்னு. அதே சமயத்துல எதிரிகளுக்கு பயமுறுத்துற குரலா இருக்குமா. அந்த மாதிரி நீ முழங்கி புறப்பட்டு நீ வரவேண்டாமா கிருஷ்ணா, நீ அந்த சிங்கம் எப்படி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு நடக்குமோ அந்த மாதிரி போதருமா போலே, அது போல நீ இங்க வா அப்படின்னு கூப்பிடுற. நம் சுவாமி பாதுகா சகஸ்ரத்துல நம் ராகவ சிம்மத்தை பத்தி ஒரு விஷயம் எடுத்திருப்பார். என்னன்னா, இப்ப பரதன் வந்து அண்ணா நீதான் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு கேக்குறார். ஆனா ராமன் வரமாட்டேன்றார். இந்த பரதனானவரும் விடமாட்டேங்கிறார். இவர் ஒரே பிடிவாதம் பிடிச்சிருக்கார். இந்த மாதிரி சமயத்துல நம் சுவாமி ஒரு ஸ்லோகம் கொடுக்கிறார். அது என்னன்னா, அந்த ராகவ சிம்மம் அப்படின்ற அந்த சிம்மமானது இப்ப சித்திரகூட மலைன்ற ஒரு குகைக்குள்ள, அந்த அந்த மலைக்குள்ள இருக்கிற ஒரு குகையில இருக்க, அப்போ அந்த பக்கம் ஒரு 10 தலை யானை, அந்த யானை யாருன்னா ராவணன். அந்த யானையானது பிளர்றது, இந்த சிங்கத்துக்கு கோபம் வருது. இப்ப இந்த சிங்கத்தோட முழு நோக்கமே அந்த யானைய கொல்லணும்ன்றதுதான், இந்த ராவணனை அழிக்கணும்ன்றதுதான் பெருமாளோட அவதார நோக்கமே. ஆனா இப்ப என்னாச்சு, இந்த கூட ஒரு குட்டி சிங்கம் இருக்கு. இந்த பரதன்ற குட்டி சிங்கம், அப்பாவா நம்ம போகலாம் நம்ம போகலான்னு எப்படி ஒரு குட்டி சிங்கம் சொல்லுமோ அந்த மாதிரி, நீ அயோத்திக்கு வா வான்னு இப்ப இந்த சிங்கம் கூப்பிட்டு இருக்கு குட்டி சிங்கம். ஆனா இந்த குட்டி சிங்கத்தோட கிளம்பி திருப்பி அயோத்திக்கு போயிட்டா அந்த யானையை கொல்ல முடியாது. சரி, நான் யானையை கொல்றதுதான் முக்கியம்னு போயிட்டா, அழற இந்த குழந்தைய குட்டி சிங்கத்தை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அப்பா அவர் திரும்பி தன்னோட பத்னி சிங்கமான பாதுகைன்ற பெண் சிங்கத்தை பாக்குறாரோ, அந்த பாதுகையான பெண் சிங்கம், நான் இந்த குழந்தைய பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பரதன்ற குட்டி சிங்கத்தை தன்னோட பொறுப்புல எடுத்துட்டு திருப்பி அயோத்திக்கு கிளம்பி போயிடுறா. அதனாலதான் ராமா ராகவ சிம்மமான ஒன்னால அந்த எதிரியா நீந்த அந்த ராவணனை ஜெயிக்க முடிஞ்சது. எங்க பாதுகைன்ற பெண் சிங்கம் இல்லனா நீ எப்படி ராகவ சிம்மமா இருக்க முடியும்னு நம் சுவாமி கேப்பார். ஆக இந்த ராகவ சிம்மம் அப்படின்றவரும் ஒரு மாரி மலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் பாதுகையோட இருந்த, ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்தவுடனே சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ராவணனை கொல்றதுக்கு போனார். ஆனா அப்படி பண்றதுக்கு யார் அனுகூலமா இருந்தானா, பாதுகைன்ற பெண் சிங்கம் அப்படின்னு நம் சுவாமி எடுத்திருப்பார். அதனால இந்த ராகவ சிம்மமானது சித்திரகூட மலை குகையிலேந்து வந்தது. கிருஷ்ணா, நீ உன்னுடைய நப்பின்னைன்ற இந்த பெண் சிங்கத்தோட சேர்ந்து இருக்க இந்த கோவிலை விட்டு, அதாவது நீ இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் சிங்காசனத்துக்கு எழுந்தருளணும், அதனால நீ வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியான பாசுரம் இது. இப்போ இதுல இந்த சிங்கம் எந்த குகையிலேந்து வர்றதுன்றதுக்கு இன்னொரு அழகான வியாக்கியானம் என்ன அப்படின்னா, வெறும் ஒரு சிங்கம் குகையிலேருந்து வெளில வர்றது இல்ல. அது எவ்வளவு அழகா நமக்கு வியாக்கியார்த்தாக்கள் கொடுத்துருக்கான்னா, எது அந்த குகை அப்படின்னா நம்மளோட மனசுதான் அந்த குகை. இந்த மனசுன்ற குகைக்குள்ள இந்த ஜீவாத்மான்றது தூங்கிண்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்காம இந்த உலக வாழ்க்கையே ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு, எப்படி ஒரு மாரி மலமுழஞ்சில அந்த சுகமா எப்படி அந்த சிங்கம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவானது பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்காம குகை இருட்டுல அஞ்ஞானத்துல இது உள்ளயே இருந்துட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் இதுக்கு ஒரு ஞானம் வருது. ஆச்சாரியன் மூலமா இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இருளான குகைக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கு ஒரு ஞானமானது வர்றது. அப்படி வரும்போது என்ன ஆறுது, சீரிய சிங்கமா ஆறுது. அப்போ அறிவுற்று பெருமாளை பத்தி தெரிஞ்சுண்டு தீவிழித்து இந்த புலன்களாலதான் நான் கெட்டு போறேன் அப்படின்னு தெரிஞ்சு கோபமா இந்த புலன்களை பார்த்து இந்த புலன்களை அடக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த புலன்களை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒவ்வொரு அங்கத்தினாலையும் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்ப வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி, இந்த இந்த அங்கத்தால எல்லாம் என்ன பண்றது, சிம்மமானது என்ன பண்ணிட்டு தன்னோட அங்கம் முழுக்க சிலிர்க்க வச்சுது எழுந்த உடனே. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா என்ன பண்றது, அத்தனை அங்கத்தையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கைகளால பெருமாளை தொழுது, கண்களால பெருமாளை சேவிச்சு, வாயினால் பாடி, மனத்தினால் சிந்தித்து, காதால பெருமாள பெருமையை கேட்கறது, பாசுரங்களை கேட்கறது அப்படின்னு தன்னோட அங்கங்களை தயார் பண்ணி மூறி நிமிர்ந்து, இத்தனை நாள் சோம்பலா இருந்தது, ஒண்ணுமே பண்ணாம இருந்தது, பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்காமையே இருந்தது, இப்ப அந்த சோம்பல உதறி தள்ளி ஒரு சிங்கமானது எப்படி உடல அந்த மாதிரி சிலிர்க்குமோ அந்த மாதிரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, இப்போது ஆண்டாள் நாச்சியார் 500,000 பேரை கூட்டுன்னு வந்திருக்காளே, இந்த மாதிரி முழங்கி புறப்படுறது. இத்தனை நேரமும் அவ அந்த தூங்குற ஜீவாத்மாக்களை தானே சொல்லியிருந்தா. ஆக இந்த பாசுரமும் ரெண்டா பிரிச்சு முதல் 4 வரி இந்த பக்கம் திரும்பி ஜீவாத்மாக்களுக்கு சொல்றா, அடுத்த 4 வரி அந்த பக்கம் திரும்பி பெருமாளுக்கு சொல்றா மாதிரியா வியாக்கியாத்தாக்கள் கொடுத்திருக்கா. ஆக இந்த முதல் 4 வரி மாரிமலையிலேருந்து ஆரம்பிச்சு முழங்கி புறப்பட்டு வரைக்கும் இந்த பக்கம் ஜீவாத்மாக்களை பார்த்து சொல்றா, இத்தனை நாள் நீங்க தூங்கிந்தீங்கோ இப்ப முழங்கி புறப்பட்டு நாராயணனே நமக்கே அப்படின்னு புரிஞ்சுண்டு நீங்க முழங்கி புறப்பட்டு இப்ப நீங்க வந்திருக்கீங்கோ ரொம்ப சந்தோஷம்னு இப்ப பெருமாளை பார்த்து சொல்றா. இவாள்லாம் கிளம்பி வந்தாலே முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, அதே மாதிரி இவா எப்படி உன்னை நோக்கி நீதான் வேணும்னு வந்தாளோ, பெருமாளே அதே மாதிரி நீயும் இவா வேணும்னு எழுந்து வர வேண்டாமா? ஏன்னா ஆழ்வார் பாசுரம் என்ன, அணுகில் அணுகும் அகலில் அகலும், நம்ம பெருமாளை நோக்கி 10 அடி எடுத்து வச்சா பெருமாள் நம்மள நோக்கி 100 அடி ஓடி வருவாராம். நம்ம பெருமாள் வேண்டான்னு 1 அடி 10 அடி தள்ளி போனோம்னா பெருமாள் வந்து வேண்டான்னு 1 அடி தான் தள்ளி போவாராம். ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஆசையா, என்னைக்காவது இது திருந்தி திருப்பி நம்ம கிட்ட வந்துடாதா அப்படின்னு. அதனால பெருமாளே இப்ப இவா எல்லாம் புரிஞ்சுண்டு இந்த ஜீவாத்மாக்கள் முழங்கி புறப்பட்டு வந்துட்டா போதருமா போலே, அதே மாதிரி கிருஷ்ணா நீ பூவை பூவண்ணா, நீ பூ மாதிரி நிறமுடையவன், எந்த பூ, காயாம்பூ மாதிரி கருத்த நிறமுடையவன், பூ மாதிரி மென்மையானவன் நீனு, பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று, நீ தங்கி இருக்கியே இந்த பள்ளிக்கட்டு இதுல இருந்து நீ எழுந்து வர வேண்டாமா, இங்கனே போந்தருளி நாங்க இருக்கிற இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுற. கோப்புடைய அழகான ஒரு சிம்மாசனம் உனக்காக காத்துருக்கு, அந்த சீரிய சிங்காசனத்திலிருந்து பள்ளிக்கட்டுலேருந்து எழுந்து வந்து இந்த இடத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்து ஆராய்ந்து அருள் அப்படின்ற. உடனே பெருமாள் கேட்பார், ஏன் நான் இங்க இருந்து சொன்னா என்ன, நான் சிம்மாசனத்துல இருந்தாலும் நான் கிருஷ்ணன் தான், நான் இதோ இப்ப நப்பின்னையோட இந்த கட்டில உட்கார்ந்துட்டு கேட்டாலும் நான் கிருஷ்ணன் தானே, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் ஒத்துக்க மாட்டாளாம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, ஸ்திரீஷு நர்ம விவாகேச்ச விருத்தியத்தே பிராண சங்கடே கோ பிராமணார்த்தே ஹிம்சாயாம் நான்ருதம் ஸ்யாஜுகுப்சிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல. ஸ்ரீமத் பாகவதத்துல சொன்னா அது அப்படியே ஏத்துக்கணும், ஏன்னா கிருஷ்ணரே சொல்லியிருக்க ஸ்ரீமத் பாகவதமாவே நான் இருக்கேன்னு. ஆக கிருஷ்ணா நீயாவே இருக்கக்கூடிய அந்த பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சுக்கராச்சாரியார் வந்து பலி கிட்ட சொன்னதா ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஸ்லோகம் உண்டு. என்னன்னா பெருமாள் வந்து 3 அடி மண்ணு கேட்டு வந்திருக்கார், அப்ப சுக்கராச்சாரியார் சொல்ற, நீ நம்பாத பலி நீ வந்து கொடுக்க மாட்டேன், தானம் கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்லிடு, அவர் வந்து பெருமாள் வந்திருக்கார் அவர் உன்னை ஏமாத்திடுவார் அப்படின்னு. உடனே அப்ப பலி சொல்ற, நான் வந்து எப்படி கொடுத்த வாக்க நான் எப்படி மீற முடியும் அப்படின்ட்டு பலி சக்கரவர்த்தி கேக்குற, நான் தரேன்னு சொல்லிட்டனே இப்ப நான் எப்படி கொடுத்த வாக்குல இருந்து மீற முடியும்னும் போது சுக்கராச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. சுக்கராச்சாரியார்ங்கிறவர் அசுரகுரு, அசுரர்களுக்கு குருவா இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் வாசிச்சவர், 4 வேதமும் தெரிஞ்சவர், சர்வ ஞானி அவர். அவருக்கு வந்திருக்கிறது பெருமாள்ன்ற அளவுக்கு தெரியறதுன்னா அப்ப அவரோட வாக்கு எவ்வளவு நிச்சயமா இருக்கும். அவர் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, ஸ்திரீஷு நர்ம விவாகேச்ச, பெண்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக சொன்ன வார்த்தைகளும், வேடிக்கையா பேசும்போது சொன்ன வார்த்தைகளும், ஒரு கல்யாணத்தை நல்லபடி முடிக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளும், நம்மளுடைய நமக்கே சுவாவமா பிராண சங்கடம், நமக்கே ஒரு சங்கடம் வரும் நேரத்திலும், பசு அல்லது பிராமணர்களுக்கு ஆபத்து வரும் காலத்திலும், கோ பிராமணார்த்தே ஹிம்சாயாம், மத்த உயிர்களுக்கு காப்பாத்தர வேண்டிய பொறுப்புல இருக்கும் போதும் பொய் சொல்லலாம், தப்பில்ல அப்படின்னு சொல்லியிருக்க சுக்கராச்சாரியர். ஆக பெண்களை மகிழ்ச்சி கொள்ள செய்யறதுக்காகவும் வேடிக்கையா பேசும் போதும் சொல்ற வார்த்தையானது பொய் வார்த்தையா இருந்தா தப்பு இல்லன்னு ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. அதனால நீ இங்க உட்கார்ந்துட்டு பேசினா விளையாட்டா பேசினா அன்னைக்கு நீ சொல்லிட்டு போயிடுவ, அதனால நீ அங்க இருந்து சொல்லக்கூடாது, நீ எங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு பண்ணு அப்படின்றான். ஏன் சிம்மாசனத்துல அப்படின்னா, சிம்மாசனத்துல உட்கார்ந்தா அந்த சிம்மாசனத்தோட பரிபவத்தினாலேயே நமக்கு வந்து ஒரு உண்மை மட்டும்தான் பேச வரும். இப்ப சாதாரணமா நம்ம நடைமுறையில பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு ஜட்ஜு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தா கூட அவர் நம்ம கிட்ட சாதாரணமா பேசறது வேற, அவர் அந்த கோர்ட்டுல உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுன்றது வேற. அங்க கொடுத்ததை அவராலேயே கூட அப்புறம் மாத்த முடியாது, நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு அவர் சொல்ல முடியாது. ஆனா இங்க நம்ம கூட சகஜமா பேசிட்டு இருக்கும் போது சொன்ன வார்த்தையை அவரால் மாத்த முடியும். அதனால கிருஷ்ணா நீ இந்த கட்டில உட்கார்ந்து சொல்ற வார்த்தையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா நீ சொல்லிடுவ உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு நீ சொல்லிடுவ, அது வேண்டாம் எங்களுக்கு, நீ சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்துண்டு எங்க கிட்ட நீ சொல்லு அப்படின்னா. சரி இதோ எழுந்து வரேன் அப்படின்னு பெருமாள். இரு நீ எப்படி தெரியுமா வரணும், நான் அதான் சொல்லிட்டீங்களே சிங்கம் மாதிரி வரணும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா, அப்படி இல்ல, பாக்குறவாளுக்கு உன்னுடைய நடையானது எப்படி இருக்கணும்னா, இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ம கதி வீரௌ ஷார்தூல விஷபோபமௌ அப்படின்னு ராமனும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்ரர் மிதிலைக்கு கூட்டுண்டு வரும்போது ஜனகர் பார்த்த உடனே ஆச்சரியப்படுற. இமௌ குமாரௌ, இந்த ரெண்டு குழந்தைகளும் டியூவல் இதுல இருக்கு, அது ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றார் அவர். இமௌ குமாரௌ, இந்த குழந்தைகள் யார், தேவதுல்ய பராக்கிரமௌ, தேவர்கள் மாதிரி இவ்வளவு அழகா இருக்காளே, கஜசிம்ம கதி வீரௌ ஷார்தூல விஷபோபமௌ, யானையோட ஒரு கம்பீரம் மதிப்பு, சிம்மத்தோட கம்பீரம், புலியோட பிரபாவம், காளையோட செருக்கு, இதெல்லாம் சேர்ந்தா மாதிரி இவா நடந்து வராளே, என்ன அழகு இவா நடந்து வர, அழகே இவா தேவர்களோன்னு யோசிக்க தோன்றதே, பராக்கிரமசாலிகளா இருக்காளே, இவா யாருன்னு கேக்குறார் ஜனகர். இப்ப கிருஷ்ணா ஒருத்தருக்கு பார்த்த உடனே இந்த இந்த பிள்ளை அவ்வளோ நன்னா இருக்கானே, இவனுக்கு என்னோட பொண்ண கொடுத்துடலாம் போல இருக்கே, இவன் என்னோட மாப்பிள்ளையா இருந்தா எவ்வளோ நன்னா இருக்கோன்னு ஜனகருக்கு தோணிட்டே, அந்த மாதிரி நீ இப்ப நடந்து வரணும், ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, எங்க அப்பாக்களுக்கு அதை பார்த்த உடனே தோணணும், நீ நடந்து வர அழக பார்த்த உடனே அடடா இந்த கிருஷ்ணன் ஏற்கனவே எத்தனை கல்யாணம் ஆனான், எட்டு பேர் ஏற்கனவே இவருக்கு தர்மபத்னிகளா, ஏற்கனவே எட்டு பேர் சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கே இருக்கா, அது இல்லாம இவருக்கு 16,000 மனைவிகள் வேற இருக்கா, இந்த ஜராதந்தன்ல நரகாசுரனோட வதம் முடிஞ்சு இத்தனை பேரை கூட்டுண்டு வர, ஆக இத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிருஷ்ணன் நடந்து வர அழக பார்த்தா எம் பொண்ண கூட கொடுத்துடலாம் போல இருக்கேன்னு ஒவ்வொரு அப்பாக்கும் தோணணும், அந்த மாதிரி நீ நடந்து வரணும் கிருஷ்ணா, அதனாலதான் இங்க சிங்கம் மாதிரி வான்னு சொன்னோம், உன்னை பார்த்த உடனே எங்க அப்பாக்களுக்கெல்லாம் தோணணும், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு, அப்படிப்பட்ட கம்பீரத்தோட நீ நடந்து வந்து உட்கார்ந்துண்டு ஆராய்ந்து அருள் அப்படின்னா, இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு ஆராய்ந்து அருள்னா, இன்னும் ஆராயறதுக்கு என்ன இருக்கு, அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, இது வந்து சுவாபதேசமா இருந்ததுன்னா நீங்க கேக்கிறது மோக்ஷம் கைங்கரியம், இது அந்யாபதேசமா இருந்ததுன்னா நீங்க கேக்கிறது அந்த பறையின்ற வாத்தியம் உங்களோட மார்கழி நீராட்டத்துக்கு, இதுல நான் இனிமே ஆராய்ந்து அருள்றதுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு பெருமாள். நன்னா யோசிச்சு பாரு கிருஷ்ணா, ஏற்கனவே சொன்ன வார்த்தையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆராய்ஞ்சுட்டு எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு உடனே பெருமாள் சொல்ற, எனக்கு தெரிஞ்சிருத்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருத்து, வராக சரம ஸ்லோகம் சொன்னனே ஸ்திதே மனசி சுஷ்வஸ்தேன்னு அதை ஞாபகப்படுத்துறியா ஆண்டாள் அப்படின்னு கேக்குற. உடனே பூமி பிராட்டியோட அம்சமான ஆண்டாள் சொல்றா, அதையும் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, அதையும் அப்படின்னா வேற ஏதோ இருக்கா, அப்போ ராம சரம ஸ்லோகத்தை ராமனா வந்தப்ப கொடுத்தனே அந்த சரம ஸ்லோகத்தை சொல்றியா, சக்ருத்தேவ பிரபன்னாய தவாஸ்மி தீச்ச யாச்சத்தேன் அதை ஞாபகப்படுத்துறியான்னா, அதையும் சேர்த்துதான் கிருஷ்ணா சொன்னேன்னா, அதையும்னு திருப்பி சொல்றாளே. ஓ இப்ப பகவத்கீதையில இந்த கிருஷ்ணனா இருக்கும் போது நான் சொன்னனே சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு, அதனால என்கிட்ட சரணாகதி பண்றதுக்காக வந்திருக்கீங்களா, அதை நான் ஆராய்ந்து அருளணும்னு சொல்றையா அப்படின்னா, அதையும் தான் சேர்த்து சொன்னேன் கிருஷ்ணா அப்படின்னா, இதையும் சேர்த்து சொன்னா பின்ன இதை தவிர நான் என்ன சொல்லிருக்கேன், ஆராய்ந்து அருள்றதுக்கு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் எனக்கு தெரியலையே, நீயேதான் சொல்ல அப்படிங்கிற. பிரசீதந்து பவந்தோமே ஹ்ரீரேஷாஹி மமாதுலா யதீத்ருஷைர் அகம் விப்ரைஹி உபஸ்திதேயை உபஸ்திதா அப்படின்னு ஆரண்ய காண்டத்துல வால்மீகி ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. அது என்னன்னா, பெருமாளானவர் ஆரண்யத்துக்கு அந்த வனத்துக்கு வந்த உடனே அங்க இருக்கிற மகரிஷிகள் எல்லாம் வந்து சொல்றா, எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த கரடு தூஷணாதிகள் இந்த மாதிரி ராட்சசாலால ரொம்ப தொந்தரவு இருக்கிறாமா, நீதான் காப்பாத்தணும் அப்படின்றா. உடனே ராமர் வருத்தப்பட்டு சொல்றார், நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க கேக்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணிருக்கணும், ஆனா நான் பண்ணாம விட்டுட்டேன். இப்படி நீங்க கேக்குற வரைக்கும் நான் வச்சுட்டு இருக்கேன்றதே எனக்கு ரொம்ப அளவில்லாத வெட்கத்தை கொடுக்கறது, அவமானமா இருக்கு. ஒரு முனிவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கா அது தெரியாமையே நான் இருந்திருக்கேனே, நீங்க கேட்டு கூட நான் பண்ண மாட்டேனா, இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றத நீங்க கட்டளையிடுங்கோ அப்படின்னு சொல்றார் ராமன் அந்த ஸ்லோகத்துல. இப்போ அதை ஞாபகப்படுத்துறா, ஞாபகம் இருக்கா கிருஷ்ணா, ராமனா நீ வந்தப்ப முனிவர்களா நாங்க இருந்தோம், அப்ப நீ இந்த சத்தியம் பண்ணி கொடுத்த, இப்ப கட்டளை இடுங்கோ, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பண்றேன்னு. அப்ப அந்த நேரத்துக்கு நாங்க வந்து அந்த ராட்சசவதைய கேட்டோம், நீ பண்ணி கொடுத்துட்ட. அப்புறம் உன்னை நாங்க உன் கூடவே இருக்கணும், உன்னை நாங்க அனுபவிக்கணும்னு கேட்டப்ப, இந்த யுகத்துல முடியாது, அடுத்த யுகத்துல வாங்கோ, நீங்கெல்லாம் கோபிகைகளா பிறந்து வாங்கோ, அப்ப என்ன அடையலான்னு சொன்னியே ராமா, அது ஞாபகம் இருக்கா? இப்ப எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க அதோ கிளம்பி வந்திருக்கோம். ராகவ சிம்மமான நீ, யசோதையின் இளம் சிங்கமான நீ, சீரிய சிங்கமா இப்ப இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு அன்னைக்கு சொன்ன வார்த்தைய நன்னா ஞாபகப்படுத்திண்டு எங்களுக்கு நீ ஆராய்ந்து அருள் செய்வாயாக அப்படின்னு ஒரே பாசுரத்துல இந்த பக்கம் ஜீவாத்மாக்களையும் சொல்லி, இப்படி நீங்க இருக்கணுமே, இந்த மாதிரி நீங்க இருந்துட்டீங்களே அப்படின்னு உங்களை எல்லாம் வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வந்த ஜீவாத்மாக்களை ஒரு பக்கமாகவும், இன்னொரு பக்கம் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு ஒத்தியால சொல்ல முடியும்னா, அது நம் ஆண்டாள் பிராட்டியால மட்டும்தான் முடியும். பெருமாளுக்கே கட்டளையிடுற குரல்ல சொல்லிருக்கா, ஆராய்ந்து அருள் அப்படின்னு. ஆக ஜீவாத்மாக்களையும் தட்டி எழுப்பி, பெருமாளையும் தட்டி எழுப்பி, ரெண்டு பேரையும் ஒரே பாசுரத்துல கொண்டு வந்து, நீங்க ரெண்டு பேரும் இப்ப நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, பெருமாளை எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுன்னு நம் சார்பா நமக்கு முன்னாடி நின்று நமக்காக ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பிச்சிருக்கா. பெருமாள் என்ன சொல்றார், எப்படி நடக்கிறார், அடுத்த பாசுரத்துல நம்ம அனுபவிப்போம். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.